பக்கம் வந்து பார்த்து வீராப்பு மட்டு பட்டு போச்சு மல்லிப்பூ கூந்தல் மொந்து பார்த்து மச்சமோ நச்ச திராச்சு தப்பு தண்டா செய்யாத வீரன் தாண்டி வாங்கிட்ட நடப்பேன்னு தப்பாதாண்டி மாட்டண்டு கிட்ட வாடு நெஞ்சில சாச்சி வச்சு முந்தானைய தவட்டுற போதும் இது போதும் பஞ்சு பஞ்சா பறக்குற நெஞ்சா குழிக்குள்ள வந்து நீச்ச அடிக்கிற செவந்து இனத்தின் மேல பச்சை குத்தி காட்டுன விழுந்து